लक्ष्मीनाथ समारंभां नाथ जामुना मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुग्म व्यामोहतस्तनित जानिति नायमेने अस्मद्गुरोर् भगवतो श्रीदैक सिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यास्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवत पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गण स्वरूपं विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रित संत्रासद्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परम व्योम भास्करान् सर्वेभ्यः नमस्कारः. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம ஏழாவது சூர்ணக்கிய பார்க்கலாம். திவிசததிபதி ரண சகசரண சதுர தசரத சரமரண விமோசனா திவிசததிபதி. திவி அப்படின்னா சொர்க்கம்னு அர்த்தம். அந்த சொர்க்க கூட்டத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்திரன். இந்திரனுடைய ரண அப்படின்னா யுத்தம்னு அர்த்தம். சகசரண சகசரணம்னா சகாயம் பண்றது. சதுரன் சமர்த்தரா இருக்கக்கூடிய தசரதன் சக்கரவர்த்தியினுடைய தசரத சக்கரவர்த்தியினுடைய சரம ருண விமோசன கடைசியான ஒரு கடனை, ருணம்னா கடன் அர்த்தம், கடனை விமோசனம் செய்தவனே ஸ்ரீமன் ஸ்ரீராமச்சந்திரா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையினால சாதிக்கிறார். இப்போ ஒவ்வொன்னுத்தோடையும் ஜெய ஜெயன்றது சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம அவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். எப்பேறுபட்ட ஒரு சரம ரிணத்தை விமோசனம் பண்ணியிருக்கான் பெருமாள் தசரதனுக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் மூன்று விதமான ரிணம் லோகத்தில் இருக்கும். ஒரு வேதவாக்கியம் சொல்றது மூன்று ரிணம், அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தீர்க்கணும் அப்படின்னு. ஜாயமானோவை பிராமண ஸ்திரீபிர் ரிணவஜாயத்தே பிரம்மச்சரியேன ரிஷிப்யஹ யஜ்ஞேன தேவேப்யஹ பிரஜயா பித்ருப்யஹ ஏஷவா அன்றுநோயஹ புத்ரி யஜ்வா பிரம்மச்சாரி வாசி அப்படின்னு ஒரு வேதவாக்கியம். இந்த வேதவாக்கியத்துல பார்த்தால் நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மச்சரியேன ரிஷிப்யஹ, பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டு ரிஷிகளுடைய கடனை தீர்க்கிறோம். யஜ்ஞேன தேவேப்யஹ, யாக யஜ்யங்கள் பண்ணி தேவர்களுடைய கடனை தீர்க்கிறோம். பிரஜையா பித்ருப்யா, பிள்ளையாக இருந்து கொண்டு அப்பாவினுடைய பித்ருக்களுடைய கடன்களை தீர்க்கிறோம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். போன சூர்ணிகையில தினகர குல கமல திவாகரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்கதிரோன் குலத்துக்கே ஒரு விளக்காக தோன்றிய சக்கரவர்த்தி திருமகன் தசரத சக்கரவர்த்தியினுடைய பித்ரு ரிணத்தை இவன் விமோசனம் பண்ணான் அப்படின்னு. பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபமிதி அப்படின்னு பாலகாண்டத்திலேயே வருது. பிதரம் ரோச்சயாமாச, ஏற்கனவே அடியன் விஞ்ஞாபிச்சார், பெருமாள் சங்கல்பத்தின் பேரில் தேவர்களுடைய ஒரு சரணாகதியின் மூலமாகத்தான் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் தசரதனுக்கு மைந்தனாக பிறந்தானே ஒழிய